ਸ਼ਿਵਤੇ ਹਵਾਨ ਤੁਹਾ ਦੇ ਸਿਗਾ ਜਨਮਹਾ ਓ நம்ம ஓமணி மாலையில நாலு பாசுரங்கள் பார்த்திருக்கோம். தேசத்தாறு வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது பாசுரமானது அஞ்சாவது பாசுரம். பொருளும் சகடமன்று தைத்தாய் உலகேடும் ஒன்றுமென்றடந்தாய் பொருளும் அழலும் இரையாக பூண்டேன் அடிமையினி மீண்டேன் இருளும் அருளும் தருமன்னாள் எழிலார் ஆடி சங்கேந்தி அருளும் தெருளும் தரவென்பார் அடியோர் மெய்ய வந்தருளே அப்படின்றது பாசுரம் அஞ்சாவது பாசுரம். இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் உருளும் சகடமன் துரைத்தாய் அப்படின்னு சகடாசுர வதத்தை எடுத்து உருண்டு வருகின்ற சகடம் அத்விதீயமான சகடம், அதை பெருமாள் தன் திருவடியாலே சோதிக்கிறார். உலகேடு உண்டுமிழ்ந்தளந்தாயினா பழைய காலத்திலே பெருமாள் இந்த பூமியை தன் வையில் திருத்தி வியக்கொண்டார் இல்லையா. திருப்பி உமிழ்ந்து சிருஷ்டி காலத்திலே வெளிக்காண விட்டு அளந்தாயினா அனாயாசமாக சகல லோகங்களையும் தன் திருவடியாலே நிர்ஹேதுகமாய் அளந்து அனுகிரகித்ததை இங்கு சாதிக்கிறார். அதான் இங்கு உருளும் சகடம் ஒன்றுதைத்தாய் உலகேடு உண்டுமென்றடந்தாய் அப்படின்ற உருளும் சகடம், சகடமானது அசுர வேகத்தாலே ஒரு ஒருத்தர் இழுத்துட்டு வரார் இல்ல, தானே உருண்டு வந்த சகடம் அப்படின்னர். வெவ்வேறு அநேக விதமான சகடங்கள் இருந்த பொழுதிலும் வலிமையில் ஒப்பற்றதாகவுமாய் இருக்கிற இந்த சகடம் சொல்றான். எப்படி பெருமாள் இந்த பரீட்சித்து மகாராஜாவை போல் பகவானுடைய திருவடி ஸ்பரிசமானது இந்த சகடத்துக்கு கிடைச்சது, இது ஒப்பற்ற பாக்கியமானது அந்த சகடத்துக்கு, அந்த சகடாசுரனுக்கு. அது எப்படின்னா ஒரு குழந்தை தூணியில படுத்துட்டு பசியால காலகால எட்டி வதைக்கிறது, அப்படி வதைக்கும் போது இந்த சகடத்திலே எம்பெருமானுடைய திருவடி பட்டு அந்த காம்பீரியத்திலே அந்த திருவடி ஸ்பரிசத்தினாலே அந்த அசுர ஆவிஷ்டமான சகடமானது உதைக்கப்பட்டு தூள் தூளா போய் விழுந்தது சாய்கிறார். உருளும் சகடமன்றுதைத்தாய் உலகேழும் உண்டுமென்றளந்தாய் அப்படின்னு லோகமத்துவம் பெருமாளுக்கு சொந்தம். அதற்கு எதுவான ஒரு கேடு வரும்போது எப்படி பெருமாள் தாயிருக்கம் வண்ணமே உம்மை தன் வயிற்றிருத்தி உய்யாக் கொண்டான் என்றபடி ஒரு தாய் தன் வயிற்றிலே குழந்தை எப்படி வைப்பாளோ அப்படி இந்த லோகத்தை பெருமான் தான் சீகரித்து வைத்துக் கொண்டு உலகேழும் உண்டு விழுந்து உண்டான் உமிழ்ந்தான். திருப்பி சிட்டி காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த லோகத்தை திருப்பி கொடுத்தான். அளந்தான் சாய்கிறார். அதாவது எம்பெருமான் தன் திருக்கைகளை எப்படி திருக்கைகள்னா அளம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அப்படி இந்த திருக்கடி மூவடிதாவென்று இறந்த இம்மண்ணினை ஓரடி எட்டு இரண்டாம் அடிதான் நிலே தாவடி இட்டானால் என்று முற்றும் தரணி அளந்தானால் என்று முற்றும் பெரியாழ சாதிச்சார். அப்படி பெருமாள் பலி சக்கரவர்த்திகிட்டே இந்த லோகத்தை வாங்கிண்டு தான் இறப்பாளனாகி இறந்து கொண்டு அளந்து எடுத்துக்கொண்டான். இப்படி பலபடியாலும் எம்பெருமான் ரட்சித்தவை இங்கே சொல்லப்பட்டது. இப்படி முதல்ல சாதிச்சது உருளும் சகடமன்றுதைத்தாய் உலகேழும் உண்டுமென்றளந்தாய் அப்படின்னர். பொருளும் அழலும் அப்படின்னு அர்த்த பதம், பொருள்னா இங்க ஐஸ்வர்யங்கள்னு அர்த்தம். அழல்னா அழன்னு சொல்லுவா, அழல்னா இங்க வந்து ஐஸ்வர்ய புருஷார்த்தங்கள் சொல்பகாலத்திலே அழியும். அதான் சொன்ன உருநாயகமா இல்ல நம்மாழ்வா சாதிச்ச மாதிரி இதெல்லாம் அழியக்கூடிய புருஷார்த்தங்கள். மோட்சம் ஒன்றே அழியாத பெரிய புருஷார்த்தம். குருகாணியிலா இறுதி கூடா எனையோழி தெருகா பெருக அளவில் இன்பம் சேர்ந்தாலும் அப்படின்னு சிறகாலமான இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அனுசிதமான இருக்கு. அதாவது ரொம்ப லாங்கா இருக்காது, சும்மா கொஞ்ச நாளே இந்த கைவல்யம். ஆத்ம தரிசனம் என்பது கைவல்யம் இங்கே, அதுதான் இங்கே அடல்னு சாதிக்கிற. இந்த கொஞ்ச நாளி இந்த கைவல்யம் எனக்கு வேண்டாம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, சமுத்திரே கோஷ்பதம் அஸ்தி அப்படின்னு சொன்னான். சமுத்திரம் இருக்கு, பெரிய சமுத்திரம் இருக்கு, விஸ்தீர்ணமானது, நிறைய தீர்த்தம் இருக்கு, சமர்த்தியா இருக்கு. அதுல மாட்டு குழம்பிடப்பட்ட போய் ஜலமும் சேர்ந்திருக்கு. அதை போல மோட்சம் என்ற பெரிய சமுத்திரம், அதுல இந்த கைவல்யம் என்ற மாட்டு குழம்பு தீர்த்தம் இருக்க, அது எவ்வளவு இருக்கு அதை காண முடியுமா? அந்த சமுதிரத்தை கலந்துருதுனாக்கா, அதை போல இந்த கைவல்யம் அந்த அழலானது, பொருளும் அழலும் அழியக்கூடிய பொருளான இந்த ஐஸ்வர்யமும் அழலாகிய இந்த கைவல்யமும் எனக்கு தேவையில்லை. இரையாக பூண்டேன், அடிமை இனிமீண்டேன்னு சாதிச்சார். இந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய அழியக்கூடிய வஸ்துவ எனக்கு வேண்டாம், ரொம்ப நீடித்து நிற்கக்கூடிய மோட்சமாகிய புருஷார்த்தம் மட்டுமே அடிய எனக்கு பிரீதி. அதான் ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிச்சிருங்க. குறுகமிக உணர்வத்தொழு நோக்கி எல்லாம் விட்ட இரிகையப்பெண் நம் நாளைக்கு மப்பயன் இல்லையே. சிறுகணிவதோர் பாசம் உண்டாம் பின்னும் வீடில்லை, மறிகடல் இசனை பற்றி விடாவிடல் வீடகுதே அப்படின்னு. ஞானிகளுக்கு கூட அந்த கைவல்யம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால வீடு கிடைக்கணும்னா மறுகடல் ஈசனை பற்றுங்கோ, அந்த கைவல்யத்தை விட்டா இந்த மோட்சம் கிடைக்கும், அதுக்கு பெருமான பற்றணும்னு சாதிக்கிறதுங்க. இந்த கைவல்யத்தில் தோஷங்களை எல்லாம் சாதிச்சார். அப்படி இந்த சுவாமி தேசிகன் இங்க வந்து பெருமாளிடத்திலே மோட்சத்தை தான் பிரார்த்தனை பண்ற. இரையாக பூண்டேன்னா மற்ற புருஷார்த்தங்களினுடைய அல்பத்துவத்தை இங்கு அருள் செய்கிறார். எப்படி என்னென்ன இருக்கோ, அல்பத்துவம் இருக்கு, அஸ்திரத்துவம் இருக்கு, துக்க மூலத்துவம் இருக்கு, துக்க விஸ்தத்துவம் இருக்கு, துக்க அனர்கத்துவம் இருக்கு, இப்படி நிறைய துக்கங்கள் இருக்கு இல்லையா. இந்த துக்கங்கள் எல்லாம் இந்த லோகத்திலே அழிஞ்சு கிடக்கு. இந்த காரிருள் நிறைந்த இந்த லோகத்திலே அழிந்து கிடக்கு. இதையெல்லாம் போக்கணும் என்று சொன்னா இந்த பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும்னு சாய்கிறார். இதை ஸ்ரீமத் ரகசத்திரிய சாரத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார். பொருளுமட விரையாக பூண்டேன், அடிமையில் மீண்டேன். அதாவது அடிமை என்பது பெருமாளுக்கு கங்கிரம் செய்யறதை காட்டுறது. அடிமை பூண்டேன், தேவருடைய கங்கரியத்தையே அடியேன், புருஷார்த்தமாக அங்கீகரித்தேன், இவ்விடத்திலே புருஷார்த்தமாக அங்கீகரித்தேன் என்றபடியால் அதற்கு உச்சிதமான உபாய அனுஷ்டானம் செய்தபடி இங்கு அர்த்தம். அதாவது சரணாகதி பண்ணு சொல்றீங்க. இப்ப அடிமை என்று சேஷபூதன் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக செய்யும் உபாயத்தை இங்கு சாதிக்கிறார். அதாவது சேஷ சேஷி பாவம், பிரபத்தியை அனுஷ்டிப்பதற்கு ஔசித்யத்தை காட்டுகிறது. அதாவது இன்னும் எப்படி சொல்லணும்னா, பூண்டேன்னு சாதிச்சார், அடிமை பூண்டேன்னா சுவீகரித்தேன்னு அர்த்தம். அதாவது இந்த ஆத்மாவுக்கு அழியாத ஆபரணம் என்பது தெரிவிக்க இதுன்னா பெருமாள் தான் இங்க. பூந்துகள் சேரல்கள் காமழல் உடல் அடுத்து கலரணியாது அங்கங்கள் அழகு மாறின்னு. இந்த புஷ்பங்களை காட்டிலும் அதிக மிருதுகளான பட்டு வஸ்திரங்களையும் நிராகரித்து ஹார கேயூராதி ஆபரணங்களையும் கழற்றி எம்பெருமான் எப்படி தான் மரவுரையை சாற்றிக் கொண்டு நிற்கும் போதைக்கு மகரிஷி இது பெருமாளுடைய அணு யாத்திரைக்கு உருப்படியானதாலே பூர்வவேவ மகாபாகான் சாதிச்சார் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல எடுக்கிறீங்க. இது அலங்காரமாக செய்தான். அதாவது பகவத்கேந்திரத்துக்கு உபாயமான பிரபத்தியை அலங்காரமாக திருவுள்ளம் பற்றி அதான் இங்க பூண்டேன்னு சாதிச்சார். அடிமை பூண்டேன், அடிமை இனிமி இண்டேன்னு சாதிச்சார். இந்த பிரபல கர்மாக்களாலே தடுக்க வண்ணாததாய் பிரம்மாஸ்திரம் போல இருக்கோ இல்லையோ, இந்த ஒரு பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணும், வேறொரு கூட்டு வேண்டில் அனைத்திரம் போல் வெள்ளி நிற்கும் சொன்னார். பிரம்மாஸ்திரம் விட்டா அதுக்கு வேற ஒரு சககாரி தேவையில்லை, அதுவே எல்லாத்தையும் பண்ணிடும். அப்படி இந்த சரணாகதி என்ற ஒரு உபாயமானது எல்லாத்தையும் சாதிக்க வல்லது அப்படின்னு சாதித்தார். எல்லாத்தையும் சாதிக்க வல்லது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இங்க சாதிக்கிறார். கண்டு கேட்டுட்டு மோந்துண்டுடலும் அங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா செற்றின்பம் ஒன்றுடைய திருமகளும் நீயுமே நிலானிருப்ப கண்டகதரு கண்டொடிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியேன்னு சாதிச்சார் நம்மாழ்வார். இன் துக்கம் எல்லாம் போச்சு, சரணாகதி என்ற உபாயத்தாலே உன் திருவடி எனக்கு பிராப்தமாச்சு, அதாவது அடிமையின் இனிந்தேன், அவைகளிலிருந்து இந்த லோக பந்தத்திலிருந்து நான் நிவர்த்தி அடைந்தேன் சாதிச்சார். அடிமை செய்ய அதாவது கைங்கரியம் பண்ணதுக்கு அடிமை பூண்டேன், அதிலிருந்து அடிமை இனி மீண்டேன்னு சாதிச்சார். இப்படி அதாவது தான் எப்படி மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் ஆழ்வார் சாதித்தபடி இத்தேகம் விட்ட பிறகு மோட்சம் கொடுப்பது எம்பெருமான் திருவுள்ளமது. அத சரீரபாத சமயேது கேவலம் மதியான்னு சொல்ற இல்லையா, கஜத்துல சாதிச்ச மாதிரி இந்த நிதியானத்தின் சமயத்தில நான் உன்னை கொடுக்கிறேன். அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானேன்னு துப்படி வரசகத்தை பெரியாழ்வ சந்திச்ச. அப்போ அரியனால உண்மை நமஸ்கரிக்க முடியுமோ முடியாதோ, இப்போதே பெரும்பெருமான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன் உனக்கு, அதனாலே தேவரீரே என்னை வந்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்றார். அதாவது பிரச்சங்க பூர்ண சுஷுமா சுபகம்ப புஸ்தேன்னு சாதிச்சார். அடியவர் கோயிலுடைய திவ்யமங்கல விக்கிரக சாட்சாத்கார விசேஷத்தை இங்கு அபேட்சிக்கிறார். இந்த தேவநாயகன் அச்சாவதாரத்தை இருக்கும் ஊற்றத்தின் விசேஷத்தினாலே அங்கு ரங்கநாதனிடத்தில் பட்டம் சாதிச்சார் இல்லையா. எப்படி சாதிச்சார் அப்படின்னா, பரமபதத்திலே சென்றாலும் திருமுடியில் சாத்தின கருப்பு வளையமும் திருநெற்றியிலே கஸ்தூர திலகமும் திருமார்பிலே இந்திரனியில பதக்கமும் காணாவிடில் அடியேன் பரமபதத்தின் ஒரு மூளையடியே முறித்துக் கொண்டு வந்துவிடுவேன்னு திருவரங்கம் வந்துவிடுவேன் சாதிச்சார் பராசரவட்டர். ஏன்னா அந்த அச்சையில் இருக்கிற ரங்கநாதன் தான் அவருக்கு வைகுண்டநாதன். அதே மாதிரி இந்த சுவாமி தேசிகனும் தன்னையே அடிவர்க்கு மெய்யனாக காணப்படாவிடில் அவனுடன் அதாவது எப்படி அசோகவனத்திலே சோகித்த பிராட்டி கண்டு திருப்படி தன் முதுகில ஏற்றிக்கொண்டு எம்பெருமானிடம் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னாரோ, அதே மாதிரி இந்த சுவாமி தேசிய நீங்க எனக்கு தேவரீர், இந்த அடியவருக்கு மெய்யனாகவே சேவை சாதிக்க வேணும்னு இங்க திருவுள்ள பத்திர இந்த இடத்துல. அப்படி இங்க பொருளுமடலை விரையாக பூண்டேன் அடிமையினிமீண்டேன் இருளும் அருளும் தரும் அந்நாள் அருள் இருளாகிய அந்த அஞ்ஞானம் விபரீத ஞானம் இவளை கொடுக்கும் அந்த பிராண விநியோக காலத்திலே தேவரீர் வந்து அடியனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அந்நாள் அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானேன்னு சாதிச்சாமான் இங்க அடிமையில் எவீண்டேனிருளும் அருளும் தருமன்னாள் அப்படின்னு எப்படி வரணும் சாதிச்சார். எழிலார் ஆழி சங்கேந்தி அருளும் தருளும் தரவென்பால் அடியோ மெய்ய வந்தருளே. எழிலார் ஆழி சங்கத்தாலே தேவரீர் அடியனை காக்க வேண்டும் சாதிச்சார். அடுத்த பதிலே பார்க்கிறார் அடியன்.